கணநாதா உன் வடிவம் ஓங்காரம், எங்கள் கணேசனே எதற்கும் நீ ஆதாரம். கணநாதா உன் வடிவம் ஓங்காரம், எங்கள் கணேசனே எதற்கும் நீ ஆதாரம். வேண்டுதலை தருவது உன் அதிகாரம், வேண்டுதலை தருவது உன் அதிகாரம். மனம் விரும்பி இன்றும் சூட்டுகின்றேன் பூவாரம், மனம் விரும்பி இன்றும் சூட்டுகின்றேன் பூவாரம். கணநாதாவும் வடிவம் ஓங்காரம், எங்கள் கணேசனே எதற்கும் நீ ஆதாரம். அதிகாரம் மனம் விரும்பி இன்றும் சூட்டுகின்றேன் பூவாரம்.